ಬಂದಾಡಪ್ಪ ನಾವಾಡಪ್ಪ ಟಾಪ್ಪ ಟಾಪ್ಪ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡಪ್ಪ ಇನ್ನು ಡೀಪ್ಪ ಡೀಪ್ಪ ಲವ್ ಕಣ್ಣಪ್ಪ ನೀಯೇ ಆಡಪ್ಪ ಅನ್ಬು ಕೊಡುತ್ತ ಸೊನ್ನ ಆವಿ ಕೊಡುತ್ತ ಚುಮ್ಮಾ ಬಂಬು ವಳತ್ತ ಅಡ ಆವಿ ಎಡುಪ್ಪೆಂಡ ಕತ್ತಿ ಎಡುತ್ತು ಬುದ್ಧಿ ತೀಟಿ ಮುಡಿಪ್ಪ ಪಗ ಕೊತ್ತಿ ಮುಡಿಪ್ಪ ಯಪ್ಪ அப்படி போடு நல்லா வாங்கி குத்து ஆடாடா நடத்து உள்ளூரில் புயல் போல் வந்தாய புலியே புலியே அறிவு ஒரு கையில் அருவா மறு கையில் அதுதான் என் பாணி கிளியே கிளியே ஊருக்கு பத்து பேர் போல வந்தாலே யாருக்கும் தீங்கில வெற்றி செல்வாவா புதிய யாருங்க போராடி பாருங்க வேறோட விழுதுங்க எடுங்க உரிமை அடிங்க உள்ளேனையா நான் உள்ளேனையா உங்க உள்ளாயெல்லாம் நான் உள்ளேனையா நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன் உங்க நன்றி போதோ அப்பா உள்ளேனையா நான் உள்ளேனையா உங்க உள்ளாயெல்லாம் நான் உள்ளேனையா நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன் உங்க நன்றி போதோ அப்பா பாப்பா பாப்பா பப்பர பப்பா சும்மா பாப்பா பாப்பா வந்தாடப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா போப்பா போப்பா டாப்பா டாப்பா கிழக்கே இல்லாம திசைக மூணாச்சு எமக்கு நீதானே கிழக்கு கிழக்கு வெளிச்சம் வருமட்டும் கிழக்கும் கருக்குத்தான் இருக்க தீ வச்சு கொழுத்து கொழுத்து ஒரு பாட்ட சொன்னாலே ஊரே ஓ பின்னாலே நீ பாயா முன்னாலே யுத்தம் செய்ய வாவா யுத்தங்கள் இல்லாம இதிகாசம் நிக்காது ரத்தங்கள் சிந்தாம உலக தீமை ஒழிவதேது உள்ளேனையா நான் உள்ளேனையா உங்க உள்ளாயெல்லாம் நான் உள்ளேனையா நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன் உங்க நன்றி போதோ அப்பா சும்மா பத்து முடிப்பேன்.